శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. బాలకృష్ణనుడைய லீலைகளை நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். மகர்ஷியினுடைய அனுபவம், ஆழ்வார்களுடைய அனுபவம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம், இப்படி எல்லாமா சேர்ந்து இந்த கண்ணனுடைய அனுபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம அங்க சொல்ற மகர்ஷி சொல்ற, தேயம் ஸ்வாத்வத் யச ததிபய கல்பிதை தேயயோகைஹி மக்கான் போக்ஷன் விபஜிதி சசேன் நாத்தி பாண்டம் பினத்தி திரவியாலாபே ஸ்வகிருஹ குபிதஹ யாத்யுபக்ரோஷ்ய தோகான் ஹஸ்தான் கிராஹ்யே ரதயதி வித்திம் பீடகோ லூகலாத்யைஹி சித்ரம் ஹ்யந்தர் நிஹித வயுனாஹ சிக்ஷ பாண்டேஷு தத்விதி. இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரே. இவா ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக ஆயிண்டு வர, அப்ப சொல்லச்சு நாம நேற்று தளர்நடை பருவத்தை பார்த்தோம். சின்ன குழந்தையா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போற குழந்தைய பார்த்தோம். நம்ம இப்ப பாக்குற இந்த குழந்தை இன்னும் நடக்கிறது, கொஞ்சம் நடக்கிறது, ஆனா அங்க வாசல்லாம் திண்ணை இருக்கும். அந்த திண்ணை மேல ஏறணும்னு பிரயத்னப்படுறது. முதல்ல குழந்தை நிக்கிறது, நிக்கிற குழந்தைய அந்த குழந்தை கைய பிடிச்சுண்டு யசோத பிராட்டி ரெண்டு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நட பழகிக்கிறார். அதுக்கப்புறமா கொஞ்சம் நடக்க வந்த பிற்பாடு அம்மாவுடைய விரல் நுனிய பிடிச்சுண்டு அந்த குழந்தை முள்ள முள்ள முள்ள முள்ள நடந்து வருது. அதை அனுபவிச்ச இப்ப இந்த குழந்தை மேல தென்ன மேல ஒரு குழந்தை ஒரு பெரிய பையன் உட்காந்துருக்கான். அந்த பையன்கிட்ட போனோன்றதுக்கோசரம் தென்ன மேல ஏறணும்ன்றதுக்கோசரம் இந்த குழந்தை முயற்சி பண்றது. அப்போ அம்மா ஏற்றி விடுறாளாம். சுரப்பிரசோனை சுரபீகிருதானாம் ஆரோகணன் எங்கன வேதிகானாம் சமாருருக்கம் தரலங்கை பத்மம் தாதாரமாரோஹயதா சுதாத்ரி. கண்ணன் சஞ்சாரம் பண்ற இடத்தெல்லாம் பார்த்தோம்னாக்க கும்மல ஒரு வாசனையா, இந்த வாசனை சுரபீகிருதானாம் சுரப்பிரசூனைகின்னாக்க தேவதைகளுக்கே இருக்கக்கூடிய விருட்சம், கல்பவருட்ச புஷ்பங்கள், மந்தார விருட்ச புஷ்பங்கள், இந்த புஷ்பங்கள்லாம் வந்து அப்படியே பார்த்தோம்னாக்க வாசனையா இருக்கிறதாக இருந்துருக்கு. அந்த வாசனை இந்த இடத்துல கம்முன்னு அடிக்கிறதா வாசனை இல்ல. ஆரோகணான் எங்கனமேதிகானாம் அங்க ஆத்துல அங்கங்க பார்த்தோம்னாக்க வாசல்ல தென்னை போட்டிருக்கோம். உள்ள போனோம்னா மித்த தென்னை பார்த்தோம்னா அங்க ஒரு சில தென்னைகள்லாம் இருந்துட்டு இருக்கோம். இப்படி இந்த தென்னை எல்லாம் இருக்கச்சு, இந்த தென்னை மேல எதனா வச்சிருப்பா, அந்த தென்னை மேல இருக்கிறத எடுக்கிறதுக்கோசரமோ தென்னை மேல யாரான பசங்க உட்காந்துருந்தாருனாக்க அவ கிட்ட போகணும்னோ இந்த குழந்தை தென்னை மேல ஏறத்துக்கு முயற்சி பண்றது. அந்த ரெண்டு கையும் மேல வச்சுண்டு அந்த குழந்தை நம்பி பாக்குறது. அந்த கண்ணன் நம்பி பாக்குறேராம். சமாஹருக்ஷம் தரலங்கை பத்மம் ஆறுருக்ஷம் அவர் ஏறணும்னு நினைக்கிற அந்த கண்ணனை தன்னுடைய தரலங்கை பத்மம் தாமரை போன்ற இருக்கிற ஒரு அந்த மெல்லிய திருவடிகளை அது உடையனா இருக்க இவனை அப்படி தாதாரமாக ஆரோகயதா சுதாத்ரி லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறவனாக இருந்திருக்கிற இவனை போய் அவள் ஏத்தி விடுறாளாம். யசோதா பிராட்டி அம்மாவா இருக்கிறவ ஏத்தி விடுறாளாம். அந்த குழந்தைய மேல ஏத்தி விடுறான்னு சொல்லிடுற. தாதாரம் அவன் தாத்தா, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன், எல்லாத்தையும் தரிக்கிறவன், அப்படி இருக்கிறவன இவனை வந்து இவன் தான் தூக்கி விடுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. அவன் தான் எல்லாரையும் தூக்கி விடுறவனா இருக்கான். அவனை போய் இவள் தன்னைக்கு சேர்ந்தவன் நினைச்சுண்டு இவள் தூக்கி விடுறான்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த குழந்தை எப்படி இருக்குன்றத ஒரு சன்னிவேசத்தை பார்க்கணும். இந்த குழந்தை கண்ணனுடைய ஒரு கண்ணு, கண்ணன் எங்கே எங்கேயுமோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, திருவாரூர் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சஞ்சாரம் பண்ணச்சே கண்ணன் எப்படி இருக்கேன்றத சொல்லி சொல்ற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. இந்த இடத்துல வரைச்சு கண்ணனுக்கும் இருக்க எல்லா பக்கத்திலையும் போயிட்டே இருக்கான். எல்லா பக்கத்திலையும் கண்ணனுடைய கண்ணு வந்து போயிட்டே இருக்கு. அந்த போற பக்கம் முழுக்க பிரகாசத்தை உண்டு பண்றதாக இருக்கு கண்ணனுடைய ஆலோக்கம்ன்றது. மதுர மதர பிம்பே மஞ்சுளம் வந்தஹாசே சிசிரம் அமிர்த வாக்கே சீதளம் திருஷ்டி பாசே விபுல மருண நேத்ரே விஸ்ருதம் வேணுநாதே மரகத மணி நீலம் பால மாலோகயேனோ மதுர மதர பம்பே. அந்த அதரத்தை பார்த்தோம்னாக்க அந்த கண்ணனுடைய உதடுகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே மதுரமாக இருக்கிறது, அப்படியே இனிக்கிறதா மொத்தம் கொடுக்கிறது. மஞ்சுளம் வந்தஹாசே குழந்தை சிரிக்கிறதா, சிரிக்கிறது மனோகரமாக இருக்கு. அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துறதா அந்த கண்ணனுடைய சிரிப்பு. சிதிரம் அமிர்த வாக்கே ஒன்னு ரெண்டு வார்த்தை இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறது தத்தத்தான்னு. அந்த தத்தான்னு சொல்ற வார்த்தை அப்படியே குளிர்விக்கிறதா. சிசிரம் அமிர்த வாக்கே திருஷ்டி பாதே சீதளம். அந்த கண் பார்வையிலேயே அப்படியே பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுறதா. அருண நேத்ரே விஸ்ருதம். இது வந்து மரக்கத்தை அது ரொம்ப பார்த்தோம்னா அந்த அருள கண்ணு செவந்ததாக இருக்கு. அது அனுகிரகம் பண்ணி அனுகிரகம் பண்ணி கண்ணு செவந்ததாக இருக்கான். அந்த கருணையோட அந்த பெருமாளுடைய கருணை அந்த கண்ணில் பார்த்தாலே தெரியறது. அப்பேற்பட்ட அந்த பாலனாக இருக்கிற அந்த கண்ணனை எல்லாரும் பார்க்க போறேன், நான் எப்ப பார்க்க போறேன், எக்க பார்க்க போறேன்னு லீலா சுக்கர் சொல்றேன். பாலோயமாலோலவிலோகனேன வக்ரேண சித்ரீகிருதிமுகேன வேஷேண கோஷோசித பூஷணேன முகேன துக்தேன துக்தே நயனோத்சுகம் நஹ. கண்ணன் சின்ன குழந்தை. இந்த குழந்தைன்னு கொஞ்சம் இப்படி இப்படி நடக்கிற குழந்தை, தத்தி தத்தி நடக்கிற குழந்தை, பிடிச்சிருந்து நடக்கிற குழந்தை, அம்மா வரல பிடிச்சிருந்து நடக்கிற குழந்தை, இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் போற ஓடுற குழந்தை அழைத்து இந்த குழந்தை பாலோயமாலோல விலோச்சனேன. இந்த பெருமாள் கண்ணன் இங்க சஞ்சாரம் பண்ணச்சே இந்த கண்ணை சைட்டு சைட்டு சைட்டு சைட்டு பாக்குறேதான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்படியும் அப்படியும் அவர் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கேனா. சித்ரீகிருத திங்முகேன, சித்ரீகிருத திங்முகேன, எல்லா திக்கிலையும் அந்த கண்ணனுடைய ஒரு பிரகாசம். அந்த திருமேனி இருக்க ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு சொல்லி சொல்ற பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு, ஹிரண்யகேசா ஹிரண்ய ஸ்மத்ரு ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு எல்லாம் சொல்லி சொல்ற அந்த பாத்தமான பெருமாளுடைய திருமேனி பொன்ன, அதாவது தங்கம் மாதிரி இருக்குன்னா தங்கம் மாதிரி இருக்குன்னு வெள்ளையா இருக்கணும்னு அவசியம், மஞ்சளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பிரகாசத்தை சொல்ற அப்படியே ஜொலிக்கிறது. இவர் போனேருனாக்கா பத்து திக்குலையும் எல்லாம் எட்டு திக்கு மேல கீழே எல்லா இடத்துலயும் கண்ணனுடைய ஒரு பிரகாசம். சித்ரீகிருத்திங்கேன, அது சித்ரீகிருத்தம்னாக்க பல வர்ணமாக ஆக்கப்படுறது. என்ன கண்ணன் நிறைய அந்த ஆபரணங்கள்லாம் கண்ணனுக்கு போட்டிருக்கார். அந்த கோஷோசிதம் இடைச்சேரியில இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாதிரி ஆபரணங்களை போடுமோ போட்டுக்குமோ அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அவளுக்கு போட்டிருக்கார். இப்படி போட்டுண்டு அவர் இப்படி அப்படியும் சஞ்சாரம் பண்ணச்சே அந்த பார்த்தமான எல்லா பக்கமும் எல்லா பிரதேசமும் இந்த ஆபரணங்களுடைய பிரகாசம், கண்ணனுடைய திருமேனியினுடைய பிரகாசம், எல்லா பிரகாசமும் சேர்ந்து அங்க பார்த்தவனா மல்டி கலரா அந்த பக்கம் எல்லா பக்கமும் இருக்கான் அழுத்தான். அந்த மாதிரி வேஷேன கோஷமோத்தித பூஷணேன முக்தேன துக்தே நயனோத்சுகம் நாஹம் முக்தேன அப்படின்னு சொல்ற அவர் எல்லாம் இந்த வேஷத்தை போட்டுண்டு பெருமாள் எப்படி இருக்கேன்னுக்க அப்படியே மனோகரமாக இருந்துருக்கேனா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த குழந்தை பேண்ட பேண்ட மூச்சுட்டு இருக்க மாதிரி இப்படி எல்லாம் இருந்துருக்கேனா. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய பார்க்கறதே அந்த கண்ணுக்கு ஒரு பெரிய உற்சவமாக இருந்துருக்கு, கண்ணுக்கு விருந்தாக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஒரு சில சமயத்துல வரைச்சே அந்த கண்ணனுடைய வதனத்தை பாக்குற கண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் பெரியவனா போயிட்டான். நவநீதெல்லாம் வெண்ணெய் எல்லாம் விழுங்கி சாப்பிடுறான். வதனே நவநீத கந்தவாகம் அதாவது முகத்துல பார்த்தோம்னாக்க இந்த வெண்ண சாட்ட வாசனை அடிக்கிறதான், கம்மனு வாசிக்கிறது வாசிக்கிறதான். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரங்கநாசனை பத்தி சொல்லதுச்சு, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பான் அழுவார் சாதிக்கிற. அந்த வெண்ணையுண்ட வாயன்றது அந்த கண்ணன்னா இந்த ரங்கநாதன் தான் ஒரு சமயத்துல கண்ணனாக அவதாரம் பண்ணவரும் இந்த ரங்கநாதன் தான். அந்த கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் ஆட்சியர்கள் கைப்பட்ட வெண்ணைய சாட்டது அந்த சாட்ட வாசனை இன்னும் ரங்கநாதனுடைய ஆதாரத்துல இன்னும் இருந்துட்டு இருக்கான். திருப்பான அழுவார் கிட்ட போய் சேவிச்சேன்னாக்க அந்த வெண்ணை வாசனை அடிக்கிறதான் அவர் வாக்குல இருந்து பெருமாள் திருமுக மண்டலத்திலிருந்து. ஆகையால வெண்ணையுண்ட வாயன்னு சொல்லி சொல்ற. அதரே வதனே நவநீத கந்தவாகம் வசனே தஸ்கர தாதுரி துரீணம். அந்த வார்த்தை அந்த குழந்தை இப்படி இப்படி ஒவ்வொரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறது. பேச ஆரம்பிக்கச்சேயே சாதுரி துரீணம்னு சொல்ற, தஸ்கர சாதுரி துரீணம்னா அந்த திருடனுக்கு ஒரு பேச்சு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் இவர் வாக்குல இருந்துருக்குதான். தஸ்கர சாத்திரதுன்றது இங்க தஸ்கரன்றது எத்தை திருடுறதுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம். நவநீத திருடுறதுன்றது இல்ல, நம்ம மனசு எல்லாரையும் கொள்ளை கொள்ளுவதாக இருந்துருக்கிறது, அதுதான் ஒரு பெரிய திருடு. பெருமாளுடைய திருடுது அப்ப நம்ம மனசும் கொள்ள கொள்ளும்படியான ஒரு வார்த்தை அது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு வார்த்தை மூணு மூணு வார்த்தையா அந்த குழந்தை சொல்றத அது பார்த்தோம்னா அது அவ்வளவு சாமர்த்தியத்தோட இருக்கு, நம்ம எல்லாரையும் கொள்ள கொள்ளும்படியாக இருந்துருக்கு. நயனே குஹனாஸ்ருமாஸ்ரயேதாம். கண்ணுல பார்த்தோம்னாக்க ஒரு கபடமான ஒரு கண்ணு, அங்க கண்ணுல பார்த்தோம்னா குளம் குளமா ஜலம் வர மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு. என்ன பண்ணிட்ட ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி இவர் போய் உள்ள ஏதானோ தப்பு காரியம் பண்ணிட்டு வந்திருப்பேன், ஏடாவிடுமா ஏதானா ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இவரை பார்க்கச்சே பார்த்தோம்னாக்க அய்யோ பாவமா இருக்குமா, அது அந்த கண்ணில் தண்ணி கொட்டுமா. அதுக்கு நயனே குஹனாஸ்ருமாஸ்ரயேதாம் சரணே கோமல தாண்டவம் குமாரம். அந்த கண்ணன் நடந்து போறத பார்க்கணும், அப்படி குச்சின் குச்சின் நடந்து போறத பார்த்தோம்னாக்க அப்படியே நர்த்தனம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்குமா. இப்படி பெருமாள் அந்த திருவாயூர் பாடியில சங்காரம் பண்ணினேர் என்பதாக சொல்லி சொல்றார். தலேஷு தத்யங்கண பாதபானம் தாளானுகூலேஷு கதாகதேஷு வ்ரஜஸ்தித ஸ்வர்க சதாம ஸ்ருண்வன்னே துரோ துரோதிதானே துந்துபிதுரியநாதானே. இந்த கண்ணன் அண்ணா நடக்க ஆரம்பிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சு கால தண்டை போட்டிருக்கா, அந்த தண்டை ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு வாசம் கேக்குறதான். தலேஷு தஸ்யாங்கண பாதபானம் அந்த அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கெல்லாம் நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப நிழலா இருந்துருக்கு. அந்த நிழலோட இருக்கச்சு அந்த நிழல்ல அந்த குழந்தை சஞ்சாரம் பண்றது. குழந்தை சஞ்சாரம் பண்றத பார்த்த உடனே அங்க இருக்கிறவளுக்கு எல்லாம் சந்தோஷம். சந்தோஷத்தினால கை தட்டுறா இந்த குழந்தைய. இது கை தட்டி வா வா வா வான்னு கூப்பிடுறா. கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு கையை காமிச்சுட்டு கை தட்டி தட்டி கூப்பிடுறா. ஒருத்தர் கூட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்துடுறான். எல்லா பசங்களும் வந்துடுறது. பசங்க எல்லாம் வந்துடுறா. பெண்டிர்கள்லாம் வந்துடுறா. எல்லாரும் வந்துடுறாளாம். பிரஜஸ்திதாக இங்க திருவாயர் பாடியில கண்ணனோட கண்ணனுடைய நடையும் கண்ணன் திருவடி நடக்க நடக்க அந்த கொலுசு ஓசை கேட்கறதும் இந்த கண்ணனை நடை பயில் வைக்கிறதுக்காக கை தட்டி இத ஆரவாரம் பண்ணி அந்த சந்தோஷத்தோட அங்க திருவாயர் பாடியில இருக்கிற இவாள் எழுப்புகிற கோஷங்கள்லாம் சொர்க்கலோகத்துக்கு கேக்குறதான். சொர்க்கலோகத்துல கேட்டு சொர்க்கத்துல இருக்கிறவாள்லாம் துந்துபி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். அந்த தூரேந்து அந்த துந்துபி கோஷமும் கேக்கிறது, அந்த வாத்திய கோஷமும் கேக்கிறது. அது கேட்ட உடனே இவாளுக்கு இன்னும் உற்சாகம் ஆயிடுதான். இவா உற்சாகமா இருந்து இப்படி ஒரு சன்னிவேசத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்துல சொல்லி சொல்ற. இங்க பெருமாளுக்கு சொல்லச்சு ஒரு நாள் படுத்துட்டு இருக்கேன். கண்ணன் படுத்துட்டே இருக்கு. படுத்துட்டு இருக்கச்சு அந்த பூக்கத்துல பெண்ணாத்தான் கூட ஏதாவது சிரிக்கும். திடீர்னு பார்த்தோம்னாக்கா தூங்கிட்டே இருக்கே சிரிக்கும். அப்ப சொல்லுவா பெருமாள் தேவை பார்க்கிறேன் அகையால குழந்தை சிரிக்கிறது அப்படின்னா திடீர்னு குழந்தை அழும். அழுத்தத்தை பார்த்தோம்னா அறி மிரட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவா. இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல விவகாரம். இவர் தூக்கம் தூக்கத்துல பார்த்த உடனே தூக்கத்துல ஏதோ சில வார்த்தை எல்லாம் வளருன்னு இருக்கிறோம். என்ன மாதிரி வளருன்றத பக்கத்துல இருக்கிறவா பாக்குறான். சம்போ ஸ்வாகதமாஸ்யதாம் இதயிதோ வாமே இதஹா. அங்க பார்க்க தூக்கத்துல சொல்றது இங்க இங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. வாமேன பத்மஹசனம் பத்மஹசன க்ரௌஞ்சாரே குசலம் சுகம் சுரபதே விதேசனோ திருஷ்யசே இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜிதஹ ஸ்ருத்வஹ யசோதாகிரஹ கிங்கிம் பால ஜல்லஜல்பசீதி ரசிதம் பூங்கிருதம் பாஹது நஹ. கண்ணன் தூங்கிட்டு இருக்கிறான். அந்த கண்ணனை சேவிக்கிறதுக்காக சிவபெருமான் வரையறான். சம்போ ஸ்வாகதம் நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு இந்த பக்கத்துல நீ உட்காந்து இந்த பக்கத்துல நீர் உட்காந்துக்கோ என்ன பிரம்மாவை பார்த்து சொல்லி சொல்றேனா. கிரௌஞ்சாரேன்னா சுப்பிரமணியன். சுப்பிரமணியனும் சேவிக்கிறதுக்கு வந்திருக்க. குசலம் நீ சௌக்கியமா இருக்கியா. சுரபதே சுரபதே தேவேந்திரன். தேவேந்திரனை பார்த்து அப்பா நீ சவுந்தரிய ஓ நோ திருஷ்யசே அப்படின்னா என்ன இப்பெல்லாம் நீ வரதே இல்லை எப்பயோ ஒரு சமயம்தான் வர இப்ப நிச்சயம்லாம் வரமாட்டேன்றிய என்ன சமாச்சாரம் நீ அப்படின்னு கேக்குறேனா. சுரபதே நோ திருஷ்யசே வித்தேஷ. அங்கேருந்து பார்த்தா குபேரன் வந்திருக்கேனா. குபேரனை பார்த்த உடனே அப்பா இப்ப இங்க இங்க உட்காந்துக்கோ இங்க உட்காந்துக்கோன்னு அவர சொல்லி சொல்றேரா. இப்படி இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜிதஹ ஸ்ருத்வா யசோதா கிரஹ. இந்த கைடபஜிதாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் சொப்னத்துல தூக்கத்துல சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்து யசோத ஓடி வராளாம். என்னடா இது என்ன என்ன பேசுற கிங்கின் ஜல்பசி என்ன உளறின்னு இருக்க. இங்க எங்கடா சிவன் வந்திருக்கான். இங்க எங்கடா குபேரன் வந்திருக்கான். இந்திரன் வந்திருக்கான். என்னடா உளர்ற அப்படின்னு பிசத்துக்கிறான்னு சொல்லச்சு. அப்ப பெருமாள் என்ன பண்றேன்னா ஒன்னும் சொல்லலையா. इत्थं यशोदा गिरः किं किं बालक जल्पतीति रचितं दूधूकृतं पातु नः. அதெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லல, தடுப்பு தடுப்புதான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாய்மூண்டு இருந்து வர்றாராம். அப்படிப்பட்ட பெருமாள் நம்மள ரட்சிக்கட்டும்னு சொல்லி சொல்றாராம். அதே மாதிரி ஒரு நாள் இந்த கண்ணன் என்ன பண்றாராம், இந்த இடத்துல பால் அங்க ஒரு கிண்டி வச்சிருக்கா, அந்த கிண்டியை கூட கிண்டி நிறுவனம், எனக்கு கிண்டி வேணும் கிண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அம்மாவை பார்த்து கூப்பிடுறேன், அம்மா அப்படின்னு கூப்பிடுறேன். கிம் என்னப்பா எதுநாதா கிம், உனக்கு என்ன வந்துருது, என்ன ஒண்ணு என்னத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாடா. சசகம் தேஹி, சசகம்னா கிண்டி, அந்த கிண்டியில பால் சாப்பிடும் குழந்தை எல்லாம். இப்ப எல்லாம் பாட்டில வந்து ரப்பர் இதை போட்டு கொடுக்குறாள், அந்த மாதிரி அந்த காலத்துல கிண்டியில வெள்ளி கிண்டி வச்சு குழந்தைக்கு அதுல ஒரு மூடி போட்டு அது நிறைய பால் கொடுத்தானா, அது மட்டும் குழந்தை அந்த கிண்டியை பிடிச்சிருந்து பால் சாப்பிட்டு இருக்கோம். தேஹி, அந்த கிண்டியை கொடு அப்படின்னா என்னத்துக்குடா இப்ப உனக்கு கிண்டி போனோம் கேக்குறான். அம்மா கேக்குறேன், கிண்டேன பாத்தும் பயா, எனக்கு பால் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆகையால பால் சாப்பிடணும், நான் இப்ப பால் கொடுது, அதுக்காக எனக்கு கிண்டி கொடு அப்படின்னா. தன்னாஸ்தி, இப்ப பாலே இல்லையம்மா, பால் இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, எப்ப பால் வரும் அப்படின்னு கேட்கிறேன். சாயங்காலம் தான் பால் வரும், இப்ப பால் வராது, இப்ப பால் இல்ல அப்படின்னு. கதாஸ்திவா நிசி, ராத்திரி தான் பால் வரும், ராத்திரி எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறான். கானு நிசி ராத்திரியில வரும்னு சொன்ன, காவா நிசி ராத்திரின்னா என்னது தெரியல, இது சின்ன குழந்தை, ராத்திரின்னா என்னது அப்படின்னு கேக்குறேன். கேட்டா அதுக்கு அவர் சொல்ற, எல்லா இடமும் ஒரே இருட்டா போயிடும் பாரு, அதுக்குதான் ராத்திரின்னு பேரு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்தகாரம், அந்தகாரம் ஒரே இருட்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பெருமாள் என்ன பண்ணிடுறான், கண்ணன் என்ன பண்ணிருந்தா, அமில்யாட்சி யுகம் நிசாபியபகதம் தேஹீதி மாதுர்முஹோ, கண்ணு சக்திமா மூடிட்டேரான், கண்ணு கட்டிமா மூடிட்டு, அமீல்யாட்சி யுகம் ஒரே இருட்டா போயிடுமா, அம்மா இருட்டு வந்துருக்கு இருட்டு வந்துருக்கு, இப்ப நீ கிண்டி கொடு நான் பால் சாப்பிடணும் கிண்டி கொடுன்னு அம்மாவனுடைய அந்த மேல போட்டு இருக்கிற துணிய புடவைய பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறேன். அமீல்யாட்சி யுகம் நிஷா விபகதம் தேஹீதி மாதுர்முஹோ வக்ஷோஜாம் சுக கர்ஷணோத்யதகரஹ கிருஷ்ணஹ சபுஷ்ணாது மகா, அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நம்மளை எல்லாம் ரட்சிக்கட்டும்னு அந்த கண்ணனுடைய ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி சொல்ற. இன்னொரு ஒரு சமயம் பாக்குறேன். இந்த கண்ணன் இன்னும் கொஞ்சம் பெரியவரா போயிட்டேன். இந்த கண்ணன் பெரியவரா போன பிற்பாடு இவர் எல்லாம் பக்கத்தாத்துல எல்லாம் போய் திருட ஆரம்பிக்கிறேன். கல்பிதை தேயோகை, தேயம் போக்ஷமனம், இவருக்கு திருடுற திருடி சாப்பிடறதுல இஷ்டம். திருடுறதுன்னாக்க எல்லாருடைய மனசையும் கொள்ள கொண்டவர்கள், அவ மனசுல கொடுத்தது எல்லாமே அவளுடைய கைப்பட்டதெல்லாம் தான் இவருக்கு பரம போக்கியமாக இருந்திருக்கு. அந்த பரம போக்கியமாக இருக்கிறதுனால தேயம் கல்பிதை அந்த திருடுறதுக்குன்னு எல்லாம் சில வழிய கல்பிக்கிறேன். எப்படி போனா யாருக்கு யாரும் இல்லாத இருக்கச்சு திருடுறது, யாரும் பார்க்காத இருக்கச்சே போறது, இப்படி எதனா மாட்டின்ட்டாக்கா அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னாக்க, அப்போ அதுக்கு சமாதானம் சொல்லி சாமர்த்தியமாக அந்த இடத்த விட்டு நழுவிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் திருட போயிட்டே இருவ, அதாவது ஒரு ஆத்துல போய் அந்த ஆத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சுண்டு அவ ஆத்துல இருக்கக்கூடிய வெண்ணையை எடுத்து சாப்பிடணும்ட்டு உள்ள போயிட்டேறான். போன உடனே புடிச்சுட்டா அங்க இருக்கிறவா, உள்ளுக்குள்ள யாரோ இருந்திருக்கா, இவங்க புடிச்சுட்டா இவங்க ஒன்னா திருடுறதுக்கோசரம் வெண்ணையை திருடி சாப்பிடறதுக்கோசரம் தான் இங்க கண்ணம் வந்திருக்கான்னு தெரிஞ்சிட்டான். தெரிஞ்ச உடனே கப்பம் பால யாரா நீ எங்கடா இங்க வந்திருக்க அப்படின்னு அவ பார்த்து கேக்குறானா. கப்பம் பால நீ யாரான்னு கேட்ட உடனே பலானுஜகா, ஒன்னும் அதுக்கோசரம் ஒன்னும் விசாரப்படவே இல்லை, ரொம்ப அழகா நிதானமா பதில் சொல்றா அவ கேக்குற கேள்விக்கு எல்லாம். பலானுஜா. பலராமருடைய தம்பி நானு, என்ன தெரியலையா உங்களுக்கு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, கிமிஹா கிமிஹா, இங்க என்னத்துக்கடா வந்திருக்க அப்படின்னா, மன்மந்திரா சங்கையா. இது எல்லாம் திருவாயிரபாடியில எல்லாம் கூற வீடு. அந்த கூற வீட்டுல பார்த்தோம்னா எல்லாராவும் ஒரே மாதிரி இருக்கு. நான் சின்ன குழந்தை, எனக்கு எங்கான் எது பக்கத்தான் எதுன்னு எனக்கு தெரியல. இது எங்கான்னு நினைச்சுட்டு தாத்து உள்ள நுழைஞ்சிருச்சுதான் அப்படின்னா, மன்மந்திரா சங்கையா யுக்தம் தம் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேஹே. சரி, போனா போயிட்டு போறது. நீ சின்ன பையன், உனக்கு இடம் தெரியல, தெரியாததுனால இங்க வந்திருக்க. அப்ப வந்ததுனால பரவாயில்லன்னா, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, எந்த சமயத்துல இந்த கண்ணனை பிடிச்சாலுனாக்க, அங்கேருந்து கிட்ட போய் ஒரு இடத்துல போய் நவநீதம் வச்சு வச்சிருக்க, வண்ண வச்சிருக்கிற ஒரு உரி, அந்த உரி உள்ளுக்குள்ள ஒரு மிருத்பாத்திரம் வச்சிருக்கு. அந்த மிருத்பாத்திரத்துள்ள கையை விட்டுன் இருக்கே அவர், அந்த கையை விட்டுண்டே இருக்கச்சே இவ பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே, கண்ணா யார், நீ யாரா நீனா, நான் பலராமருடைய பிள்ளைன்னா, எங்கடா இங்க வந்துட்டேன்னா, எங்கான்னு நினைச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னோம். சரி, இது ரெண்டும் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். அப்போ யுக்தம் தன்னவநீத பாத்திர விவரே ஹஸ்தங்கிமர்த்தம் நியசே. நவநீத பாண்ட விவரே, அந்த வெண்ண வச்சிருக்கிறது, வெண்ண தாழி இருக்க, அது உள்ளுக்குள்ள என்னத்துக்கடா கைய விட்ட நீ, ஏதோ ஆண் தெரியாத வந்துட்டேன்றது பரவாயில்ல, அதுக்குள்ள ஏன் வந்துருது அப்படின்னா, அதுக்கு அந்த அம்மா அந்த வீட்டுக்காரிய பார்த்து சொல்ற, மாதா கஞ்சன வத்தகம் ரகயித்தும். இல்ல, நான் வந்து ஒரு கண்ணு குட்டி பின்னாடி போயிட்டே இருந்தேன், அந்த கண்ணு குட்டி காணோம், அதை தேடுறதுக்கோசம் தான் நான் இங்க வந்தேன். நானு இந்த பாத்திரத்துக்கும் இங்க ஏதானே கண்ணுக்குட்டி இருக்கான்னு தான் தேடுறதுக்கு தான் அது உள்ள கைய விட்டேன் அப்படின்னு சொன்னானா, மாத கஞ்சன வத்தகம் மிருகம் மகா விஷாதம் கணாது. அது தேடே கையை எதுக்கடா விட்டேன்னா, இப்ப எங்க போச்சு, ஒரு சத்து நேரம் பாக்குறேன். அது நீ ஒண்ணும் ஒரு நிமிஷம் கேளு, நான் அந்த கண்ணுக்குட்டியை தேடி பாக்குறேன். இந்த கண்ணுக்குட்டி இங்க காணும் ஓடி போயிடுறேன்ட்டு அவ பாத்துட்டே இருக்கு. இது உள்ள எங்களா தேடுறா, அது உள்ள இருக்கான்னு தேடி பாக்குறேன், இப்ப காணும், நான் ஓடியே போயிடுறேன்ட்டு அவ பாத்துட்டே இருக்கு, ஓடியே போயிட்டேறான் கண்ணன். இப்படி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேறான். மர்க்கன் போச்சின் விபஜதி சதேன் நாத்தி பண்டம் பினத்தி மர்க்கான் போச்சதி அப்படின்னு. இந்த வெண்ணெல்லாம் எடுத்து தான் சாட்டாலாவது பரவாயில்ல, எவ்வளவு சாப்பிடுறது, குரங்க கூட்டு அதுக்கு சாப்பிட பண்ணி பண்றதுதான். இந்த குரங்கு சாப்பிடாத கூட்டுனாக்க, அந்த பாத்திரத்தோட சுத்தி அந்த மோரோட தயிரோட வெண்ணையோட இருக்கிற பாத்திரத்தை துபீர்னு போட்டு கீழே போட்டு மண் பாத்திரம் தானே உடைச்சது. திரவியாலே யாத்யுபக்ரோஷ்யதோகானு திரவியாலோபே. ஒரு ஆத்துல போய் தேடுற, அந்த தடவை தேடினாக்க அங்க ஒன்னும் கிடைக்கல. அதனால அந்த அலாபம் அத கிடைக்காத போயிடுச்சுன்னா, சொகிரக குபிதா அத்மகிரகா குபிதா, அந்த வீட்டுல இருந்து கோச்சுண்டு அது அதுல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கிருந்து அவள் அங்க இருக்கிறவா எல்லாரையும் கொடுத்துட்டு, அங்க இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, சின்ன குழந்தை எல்லாம் அங்க கட்டில ஏதனா படுத்துட்டு இருக்கும், தொட்டில படுத்துட்டு இருக்கும் சின்ன குழந்தைய, அத போட்டு கிள்ளி போடுற, கிள்ளிட்டு அழ விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஓடி போயிட்டு தரான். திரவியா லாபே ஸ்வகிரக கூபிதா யாத்யுபக்ரோஷ்யதோகானு. அந்த ஆட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளை அது அழ விட்டுட்டு, எதையான ஒரு பிரகாரமும் அழ விட்டுட்டு அங்கேயிருந்து ஓடி போடுவேறான். சில இடத்துல இவன் சின்ன குழந்தைதான், இவனுக்கு எட்டாவது இருக்கணும்னுட்டு ஹஸ்தாகிராஹே தன் கையால எடுக்க முடியாத ஒரு இடத்துல வச்சிருந்தாக்க, ரகயதி விதிம் பீடகோலு கலாத்யை சித்ரம். அங்க ஏதனா ஒரு உலூக்கல் உரல் இருந்ததுன்னா அந்த உரலை கொண்டு வருது, அந்த உரல் மேல ஏற்றி வைக்கிறது, இப்படி அது மேல எல்லாம் உட்கார்ந்து அது மேல ஏறி அது மேல ஏறி இப்படி எல்லாம் அத திருடுவாராம். இத சொல்லி சொல்ற, பீடே பீட நிஷன்ன பாலக கணே திஷ்டம் ச கோபால கோயம் கோபாலக யந்திராந்த ஸ்தித துக்த பாண்டம் அபகிருஷ்ய ஆச்சாத்ய கண்டாரவம் வக்த்ரோ பாந்த கிருதாஞ்சலிஹி அங்கேந்து பாக்குறேன், பீட்டகோ லோகுலாத்யை சித்ரம் ஹந்தர் நிஹித வயுனா சிக்கிய பாண்டேஷு தத்வித். இது உள்ள மறைச்சு வச்சிருக்கிறது அவருக்கு தெரியும். அதுக்காக என்ன பண்றாரு, அங்கேருந்து ஒரு பீடம், அந்த பீடம் இருக்கிறது உரல் மாதிரி ஒரு பீடம், அந்த பீடத்தை எடுத்து வரையறா. பீட்டு பீட நிஷன்ன பாலகளே, அது மேல கூட ஒரு தாம் திருட போனா தனியா போல கூட இன்னொரு பையனையும் கூட அழைச்சிட்டு போறோம். இந்த கூட அழைச்சிட்டு போனா அந்த பையனை இன்னும் ஒசரம் இருக்கு, அந்த பையனை மேல ஏறி நிக்க சொல்றதான். அந்த மேல ஏறி நிக்க சொன்னாக்கா அந்த குழந்தை மேல ஏறி நிக்கிறேனா, நின்னா அந்த உரி வச்சிருக்கு, அந்த உரியில ஒரு மணி கட்டி வச்சிருக்காளாம். அந்த மணி எப்பயான கண்ணன் வந்து உரியிலேருந்து வெண்ணைய திருடினான்னா உரி உரி அசைஞ்சதுன்னாக்கா அந்த மணி கணக்கணான்னு ஓசை கேட்கும். ஓசை கேட்டதுன்னாக்கா நாம ஓடி வந்து கண்ணனை பிடிச்சு கொடுத்துடணும்னு அவ எல்லாரும் நினைச்சிட்டு அந்த உரியில மணியை கட்டி வச்சிருக்காளாம். அந்த கட்டி வச்சிருக்கே அங்கேருந்து அவர் என்ன பண்றாராம், அங்க பாக்குறாராம், அந்த உரி மேல ஏறிண்டு அந்த மணியினுடைய நாக்க ஒரு கைய மணி அடிக்கிறதுல அந்த அடிக்கிற நாக்க ஒரு கையால பிடிச்சுட்டேராம். பிடிச்சுட்டாக்க மணி அடிக்காது. அது மேல பாக்குற நல்ல கமகமான வாசனையோட அந்த தயிர் நல்லா வச்சிருக்கு. அது நல்லா அப்பதான் குழப்பி அந்த குழப்பின பால்ல அந்த தயிர் மோர் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும், பரமபோக்கியமா இருக்கும். அந்த ஒரு வாசனையா அந்த வெண்ண வாசனை வந்துட்டு சாப்பிடறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அது அது அப்படியே சாய்க்கிறேன் ஒரு கையால, இன்னொரு கையால வாய்க்கு கீழே வச்சுட்டு அது அப்படியே கொட்டுறது. அந்த கொட்டச்சு தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு அது அப்படியே இந்த கையில குடிச்சிருந்து அவரே சாப்பிடுறாராம். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பண்டம பகிஷ்ய ஆச்சாத்திய கண்டாரவம் வக்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிர கம்பம். நல்ல வஸ்துவா இருக்கு, நல்லா இருக்கு, அது நல்லா தலையாட்டிண்டு ஆட்டிண்டு நல்லா சாப்பிடுறேன். அதுல இருக்கிற பாலையும் மோரையும் அவர் அப்படி தலையாட்டிண்டு ஆட்டிண்டு சாப்பிடச்சே அங்கிருந்து அவ வந்துட்டாளாம். அந்த கோபி வந்துட்டாளா, அந்த ஆட்டுக்கு இருக்கிற கோபி வந்துட்டாளா, அவ எப்படி வந்தான்றது பாக்கணும். அவ வந்த உடனே கண்ணா நீ வந்துட்டியா மாட்டின்ட்டியா அப்படின்னு அவ சொல்லிட்டே ஓடி வராளாம். ஓடி வரைச்சு வாய் நிறைய அப்படியே இந்த பால் வச்சுட்டு இருக்கேன், வாய் நிறைய மோர் வச்சுட்டு இருக்கேன், அந்த வாய் நிறைய இருக்கிறது மொத்தத்தையும் அவன் கண்ணுல பூண்டு அவன் கண்ணுக்கு நேரம் ஊஞ்சிட்டா ஊஞ்சிட்டா கண்ணு தெரியல, கண்ணை மூடிட்டாலும் இப்படி கண்ணை இது பண்றதுக்கு அதுக்குள்ள ஒரு ஆத்த விட்டு ஓடி போயிட்டாரா. அந்த ஆத்துல இருந்து ஓடி போயிட்டு அப்படி கண்ணன் அந்த பாலகிருஷ்ணனாக நவநீத தௌரியம் பண்ணிட்டு லீலையே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், இந்த ஸ்லோகத்தை சொல்லி நானும் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணச்சு, இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. உபன்யாசம் பண்ணச்சு ஒரு பெரியவர் அந்த உபன்யாசத்தை கேட்டிருந்தேன், ஏண்டா அங்க மணி மணிக்கு ஓசப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மணியினுடைய நாக்க கட்டியமா பிடிச்சிட்டு ஓசையே படல, கண்ணன் உள்ளுக்குள்ள இருக்கேன்னு எப்படி அந்த கோபி தெரிஞ்சண்டா என்று அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவ இந்த ஸ்லோக பிரகாரம்னு கேட்டு, தெரியலையே எனக்கு எப்படி சொல்லுவாரு தெரியலையே, இது இப்படிதான் இருக்கு இந்த ஸ்லோகத்துல வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, இதுல ஒரு சூக்ஷ்மான அர்த்தம் இருக்குடா ஒண்ணு சாச்சியர் என்னன்ன பாரு, ஒரு ஆத்துல மாத்திரம் மணி கட்டி வைக்கல உரியல, எல்லா ராத்துலயும் மணியில உரி கட்டி வச்சிருக்கா, எல்லா ராத்துலயும் மணியில உரி கட்டி வச்சிருக்கா, அதாவது அதாவது உரியில மணியை கட்டி வச்சிருக்கா. இப்ப யாராத்துல போய் சாப்பிடுறோ அவாத்து மணி அடிக்க போறதுன்றது வாஸ்தவம். அந்த எடுத்தாக்க அந்த உரியில இருக்கிற மணி அடிக்கிறது, இப்ப இவர் ஓராத்துல போய் ஒரு மணியதான் ஒரு மணியினுடைய நாக்கதான் இவர் பிடிச்சுட்டார். அந்த மணி சப்திக்காத இருக்க இவர் சாப்பிடுறது யாரு? பெருமாள். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சே மணி அடிக்கணுமோ இல்லையோ? இங்க பெருமாள் அமுது செய்யறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துல இருக்கிற உரியிலையும் மணி அடிச்சிடும். ஒவ்வொரு கோபியும் உள்ள போய் பாக்குற மனிதா அடிக்கிறது கண்ணனை காணுமே கண்ணனை காணுமேன்னு மீதி பேர் எல்லாம் சொல்ற. இந்த ஆத்துல மாத்திரம் பார்த்தா கண்ணன் இருக்கு. ஆகையாலதான் அந்த மணி ஓசை பக்கத்தாத்துல அடிக்கிற மணி ஓசையை கேட்டு இவ ஓடி வந்துட்டாருன்னு அர்த்தம் சொன்னா சரி. இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சம்பிரதாயத்தையும் சேர்த்து சொல்லணும். ஹஸ்தாகிராக்கே ரதயதி விதிம் பீடகோலும் கலாஜி சித்திரம் சந்தர்ணீதவயுனா சிக்க பாண்டேடு தத்வித்து காந்தாகாரே திருதமணிகணம் சுவாங்கமத்த பிரதீபம் காலே கோபியோ எரிஹி கிரகிருத்தேஷு சுவ்யக்ரசித்தாஹ. சில சமயங்கள்ல எல்லா ஆன உடனே என்ன பண்ணிடுறேன்னா, அந்தகார விருத்தமான ஒரு வீட்டுல அதுக்கு இப்போ இவர் போற ஒரே இருட்டா இருக்கு. அந்த இருட்டா இருக்கிற ஆத்துல எப்படி போய் எந்த இடத்துல உரி இருக்கு, எந்த இடத்துல பாண்டம் இருக்கு அப்படின்னு தெரியலையே. இவர் எப்படி தெரிஞ்சுப்பேர்? இதெல்லாம் குடிசை வீடு, இது என்ன வென்டிலேஷனா இருக்கு, என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லையே, எப்படி போறேன்னா, இவர் திருமேனியில இருக்கக்கூடிய பூஷணங்கள், அந்த திருமேனியே அந்தந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு மகாலட்சுமிங்கிற சாதிக்கிற தாந்தாங்காரே திருத மணிகணம் சுவாங்க மத்த பிரதீபம். இப்படி இவர் அந்த உள்ள போனா அங்க போத்த உடனே அந்த வஸ்துவை பாக்குற பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சிட்டாலாம். இப்போ இவர் ஏவம் ஸ்திரீபிஹி சபய நயன ஸ்ரீமுகாலோகினிபிஹி வியாக்யாதார்த்தா பிரஹசித முகி நஹ்யுபாலப்து மைச்சது. எல்லா பெண்களுமா வந்து யசோத பிராட்டின்ற வந்து கோல் சொல்றான். எல்லாரும் வந்து கண்ணன் இந்த மாதிரி தப்பு பண்றான், கண்ணன் தப்பு பண்றான், இந்த மாதிரி எங்க ஆத்துல இருந்து வந்து வெண்ணெய் திருடியும் போயிட்டான், பாலை திருடியும் போயிட்டான், மோர் அசுத்தம் பண்றான், அந்த குழந்தைக்கு அந்த குரங்குக்கு வெண்ணெயை கொடுக்குறான், குழங்கு வெண்ணெய் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த பாண்டத்தை எட்டி உதச்சு வீடாம்படி ஒரே மோர் ஆக்கிவிட்டான். ஒரே நாட்டமா போயிட்டு இதை தொடைக்கிறதும் இது பண்றதும் எனக்கு எவ்வளவு பெரிய கட்டமா தெரியுமா, உன் பையன் இப்படி எல்லாம் பண்றான் என்ன சொல்லிச்சுனாதான் சொன்னா, ஏவம் ஸ்திரீபிஹி சபய நயன ஸ்ரீமுகா லோகினிபிஹி முகத்தை பாக்குறான். ஏண்டா நீ அப்படி பண்ண அப்படின்னா அது பேந்த பேந்த முயற்சிந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறத பார்த்த உடனே இவன் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான், போய் சேர்ப்போம், அனாவசியமா உனக்கு கண்ணனை பிடிக்கல, அதுக்காக நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரா? அவ யார் சொன்னாலும் கேட்கலையா? கோப்பியா கதாச்சன பிருத்தகுஷ்ய கிருஷ்ணம் கதைதம் திருப்பா ததம் சதமேவ நிஜான திருஷ்டா சர்வாச்சதா. ஒரு நாள் பார்த்த சரி, இவ என்னமோ நாம சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றா. இவோ யசோத கட்டி கையில் களவுமா கண்ணனை பிடிச்சு காமிச்சிடணும் இன்னைக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா. ஓ கோபியனுடைய வீட்டுள்ள பார்த்தோம்னா கண்ணன் உள்ள போறேன். உள்ள போன உடனே கண்ணனை பாக்குறான். கண்ணனை பார்த்துட்டு அந்த கதவு நன்னா இழுத்து சாத்திட்டு கதவு போட்டுட்டு வந்துடுறான். இங்கே வந்து மாட்டின்றியா நீ, நான் யசோதைய கூட்டும் வந்து நீ பண்ற காரியத்தை நேர சொல்றேன், நான் சொன்னா நம்ப மாட்டேன்ற அவங்க அம்மா இன்னைக்கு இருக்கு உனக்கு எல்லாம். இதே மாதிரி எல்லா கோபியர் வீட்லயும் பார்த்தோம்னாக்கா கண்ணன் உள்ள இருக்கார். எல்லாருமே முதல்ல ஒரு சங்கேதம் பண்ணிக்கிறார், நாளைக்கு கண்ணன் கணக்கு உள்ள வந்தான்னாக்க அந்த கண்ணனை உள்ள வச்சு கதவை சாத்தி போட்டுட வேண்டியது. யசோதைய நேர அழைச்சம் வந்து கண்ணன் பண்ற காரியத்தை காண்பிக்கணும்னு எல்லாரும் சொல்லிருக்கா. இப்படி இத்தனை கோபிகளும் யசோதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவ என்னத்துக்கு வந்திருக்கான்றது இன்னொத்துக்கு தெரியாது, இன்னொத்து என்னத்துக்கு வந்திருக்கான்றது இவளுக்கு தெரியாது. அப்படியே மத்த பேரும் வாசல்ல வந்திருக்கா. அந்த நந்தகோபருடைய கிரகத்துக்கு யசோதா பிரிட்ட வந்திருக்கான். யசோதா யசோதான்னு கூட்டுண்டே வர அங்கேருந்து என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்னு அவளும் சொல்றான். வாயம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னுட்டு இவாளும் வேக வேகமா உள்ள போறான். அவள் வெளில வர வரைக்கும் கூட காத்துண்டு இல்ல. அந்த உள்ள போன கண்ணன் யசோத கழுத்தை கட்டிட்டு விளையாடிட்டு இருக்கான். அந்த யாருக்கும் ஒன்னும் பதிலே சொல்ல முடியல. எல்லாரும் தங்காத்துல தங்காத்துல தான் கண்ணன் பார்த்தேன்னு நினைச்சிருந்துச்சு. வந்திருக்கா எல்லாரும் இங்க பார்த்தோம்னாக்கா யசோத கழுத்தை கட்டிண்டு ஓக்கானு அந்த கோபியர்கள் ஒத்தருக்கு ஒத்தர பார்த்து கேட்கிறா, நீ என்னத்துக்கு வந்திருக்க நீ என்னத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்கிறா. எங்காத்துல கண்ணன் வசமா மாட்டின்ட்டான், அவனை சொல்றதுக்கோசரம் நான் வந்தேன்னு அவ சொல்றான். மீதி அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்றான், அத்தனை பேர் ஆத்துல அத்தனை ரூபத்தோடையும் கண்ணன் இருந்துட்டு அதே கண்ணன் இந்த நந்தகோபுருடைய திருமாளிகளையும் யசோதைய பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கேதான் சிரிச்சுட்டு இருக்கேதான். இதை பார்த்த உடனே ஐயோ என்னடான்னு சொல்றதுன்னு அவளுக்கு மொத்தம் ஒரு வெக்கப்பட்டு வந்து தான் இடத்தை விட்டு தன் பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டான்னு சொல்லி மகரிஷி சொல்ற. கோப்பியா கதாச்சன பிருதக்கு பிருதகுஷ்ய கிருஷ்ணம் ஏத்தை கதைவ கதிதும் பிரசிதா ததாகாம் திருஷ்வா ததம் தியததமேவ நிஜான திருஷ்வா சர்வாஸ்கதா நிபவ்ருதுஹு எல்லாம் வெக்கப்பட்டு தலை கவர்ந்து இவனை போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்தமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டாருன்னு சொல்ற. இப்படி கண்ணனுடைய நவநீத சௌரியத்தை அற்புதமாக மகர்ஷி சாதிச்சது, அதே மாதிரி லீலா சுக்கர் சாதிச்சது சொன்னது, இதெல்லாம் நம்ம இன்னைய தினத்துல அனுபவிச்சோம். இன்னும் பாலக்கிரீட வர்ணனம்ல நிறைய மகரிஷி சொல்லிருக்கேன், அதெல்லாம் அடுத்த இதுல பார்க்கலாம். இன்றைய தலைப்பு நவநீத சௌர்யம். கவிதாத்ரீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்தம்.